மாலுமா டோலுமா சலங்கடி மாலுமா தெற்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா. அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. ரவுடியான ஜோவாதா துட்டா குத்து புட்டா குத்து உயிர் சோவாதா. ரபரி போச்சரி முக்கசின்னு போருடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேருடா. அலுமா டோலுமா சலங்கடி மாலுமா தெற்சி கலி சின்ன கிராக்கி ஊட்டா சாலுமா. அலுமா டோலுமா சலங்கடி மாலுமா தெற்சி கலி சின்ன கிராக்கி ஊட்டா சாலுமா. அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. Local A.